அரே சிங்கா, என்ன புள்ள இங்க வர? என்ன அது காவடிய தூக்கிக்கிட்டு நையாண்டி மரத்தோட நாயனத்தை ஊறிக்கிட்டு பழனிமலைக்கு போறாங்க பாரு. பழனிமலைக்கு போறாங்க, வாய நாமளும் அவங்க கூட போகலாம். நீ ஏவனு புள்ள, காட்டா சுத்தி வந்தேன், கேடையும் இல்ல கவிதாயும் இல்ல, இந்த மனுஷன்களையும் சரி இல்ல, வயிறு காயுது, இந்த நேரம் பார்த்து நீ மலைக்கு கூப்பிடுங்க. அட என்ன புள்ள, உனக்கு புத்தி கட்டு பாச்சா? வா புள்ள. ஏ கோரத்தி வா கோரத்தி, ஏ வாசம் உள்ள மறி கொழுந்தே வான கோரத்திய. வந்தவளே வாடி மைனாச்சிமலைப்பன் வாழுமலை உச்சியில வந்தது பத்தை பூசா, பாசிமணி ஊசி வைக்க காசு பணம் சேர்த்து வைக்க பல நாள் காத்திருந்து வந்தது நேரம். காசு பணம் சேர்த்து வைக்கும் கெடுகட்ட புத்தியால காட குஞ்சு போல நீயும் கத்தாதையா. வாசமுள்ள மறி கொழுந்தேவான கோரத்திய. ஊரு விட்டு ஊரோடும் நல்ல குருவிக்கார கூட்டம் தாண்டிவான கோரத்திய. நாம காட்ட சுத்தி பிடிக்கிற கூட்டம் தாண்டிய. நாம இப்போது விட்டுடுவோம் புத்தி மாறிய. காலமால ரெண்டு வேளை மேல தண்ணி ஊத்திக்கிட்டா உடம்புக்கு தான் ஒத்துக்காது, விட்டு தள்ளு கோயில் கோலம் விட்டு விட்டு காடு மலை சுத்தி வந்தா சோறு திங்க வழி கிடைக்கும் பெஜ கேளு. ஏ கோரத்தி வா கோரத்தி, வாசமுள்ள மறி கொழுந்தே வான கோரத்திய. போல நான் என்ன கொஞ்சம் மாத்திக்கிட போறேன் போறேன். பழனிமலை ஏணி வச்சு நானும் இப்போ ஏற போறேன். பாட்டெடுத்து நம்ம தண்டவாணி சாமியத்தை பாட போறேன். கன்னத்தில வேலு குத்தி காவடிய தூக்கி வச்சு கந்தனத்தான் சுத்தி சுத்தி ஞாட போறேன். பஞ்சத்திலே பட்டதுன்பம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அதை பஞ்சா பறக்க வைக்க வேண்ட போறேன். ஏ குரத்தி வா குரத்தி, வாசம் உள்ள மறி கொழுந்தேவான குரத்திய. கோரத்தீ, என் வாசமுள்ள மறி கொழுந்தேவான கோரத்தீ. ஏ கோரவா.